நாலு ஸ்லோகங்கள் இருக்கு. நாலு ஸ்லோகங்கள்ல மூணு ஸ்லோகங்கள் பூர்வபக்ஷம், சித்தாந்தம், அதுல ஆக்ஷேபம், அதுக்கு சமாதானம் அப்படின்லாம் சொல்லிச்சார். நாலாவது ஸ்லோகத்திலேயோ இந்த அதிகரணமே எதுக்கு ஆரம்பிக்கணும், ஏற்கனவே இரண்டாவது அத்தியாயத்துல அதை முடிச்சுக்குமே, அதுவே போதுமே அப்படின்னு கேட்டு அதற்கு சமாதானம் சொல்லி முடிச்சார். இனி நாலு சூத்திரங்கள் இருக்கு, அந்த சூத்திரார்த்தத்தை மாத்திரம் இப்ப பார்க்கலாம். முதல் சூத்திரம், தத்பூதஸ்ய துணா தத்பாவஹ ஜெய்மினேரிப நியமாத் தத்ரூபாபாவேப்யஹ அப்படின்னு சூத்திரம். இந்த சூத்திரத்தினால இந்த அபூர்வமான விஷயத்தை சொல்ற, அதாவது தத்பூதஸ்ய தத்து அப்படின்றதுனால இதுவரையும் தான் முன்னாடி சொன்னது. என்னென்ன சொல்லிருக்கோம், மூணு ஆசிரமங்கள், நாலு ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்யாசாசிரமம்னு நாலு ஆசிரமங்கள். அதெல்லாம் இங்க தது இந்த திரோணவ சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, சஹ தது, தச்சப்தம், கிம் சப்தம், எச் சப்தம், ஏதத் சப்தம், எல்லாம் முன்னாடி என்ன சொன்னமோ அதுதான் இது சொல்லும், பராமர்சிக்கும். ராமஹா ஜாத்தஹ, ராமஹா மிதிலாம் ஆகத்தஹ, சஹ சீதாம் பரிணீதவான் அப்படின்னு சொன்னாக்க ராமஹான்னா சொல்லிவிட்டான். இப்ப சஹன்னு சொன்னாக்க அந்த யார் ராமன் முன்னாடி சொல்லப்பட்டானோ அவன் தான் சஹான்ற சப்தத்தினால தெரிவிக்கப்படுறான். அந்த மாதிரி இங்க தது அப்படின்னாக்க முன்னாடி, முன்னாடி சொன்னா ஆசிரமங்கள், அந்த ஆசிரமங்கள் என்னென்ன, அதுல கிரகஸ்தாசிரமத்தை உண்டு தள்ளிருந்தோம், அதனாலக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது, எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. அதனால அவனை வந்து ஏற்க வேண்டான். மீதி மூணு பேர் நேஷ்டிக பிரம்மச்சாரி, வானப்பஸ்தன், சன்னியாசன், இவாளுக்கு அப்படிப்பட்டவன் தத்பூதஸ்ய இந்த மாதிரி இருக்கிறவா, அதாவது நைஷ்டிகாதி ஆசிரம நிஷ்டா இருக்கு, தத்பாவம் என்ன அர்த்தம், அந்த ஆசிரமத்திலிருந்து நழுவிடுறது அல்லது அதிலிருந்து பழிவு போயிடும், பதிதனாகிடுவதுன்றது அது தத்பாவம்னா, அது அதத்பாவம் அதத்பாவக, தத்பாவம்னாக்க அனுட்டிக்கிறது, அதத்பாவம்னாக்க அனுட்டிக்காம இருக்கிறது, அது என்ன அது ஏன்னாக்கா என்னாலும் நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவா, நம்ம எல்லாரும் சிவகிருஷ்ணவாய், நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணுவோம், ஆனாலும் கூட ஓரளவு பயபக்தி தான் உண்டு, அந்த தப்புன்றது மகா பாதகமா இருக்காது. நைட்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன் பிரதம் சங்கல்பம் பண்ணிக்கிறார், ஒருத்தர் சன்னியாசியாலையும் ஒத்துக்கிறேன், ஆனா அவன் வந்து சம்சாரியா மாற மாட்டேன், நைட்டிக பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், வானப்பிரஸ்தன் வனத்துல திரும்பி வர மாட்டான், ஏன்னா அவனுக்கு பிடிக்காது, அவன் இருக்கே இருக்க அந்த நியமங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த நியமத்தை எப்பொழுதும் கடைபிடிப்பா, எப்பொழுதும் அவ கடைபிடிப்பா, எப்பொழுதும் அவ கடைபிடிப்பா. அதனால இது நேற்றுக பிரம்மச்சாரியா இருக்கிறதுன்றதோ, சன்னியாசியா இருக்கிறதுன்றதோ, வானப்பிரஸ்தனா இருக்கிறதுன்றதோ, அது நினைச்சுதான் நிற்கும், நினைச்சுதான் நிற்கும். அதுக்கோசரம் அதாவது அனாசமியா இருக்க மாட்டான், நேட்டிக பிரம்மச்சாரியா இருப்பான், மாட்டான். ஏன் அப்படின்னாக்கா நம்ம சாஸ்திரங்கள் அந்த மாதிரி சொல்றது. தத்ரூப அபாவேபியா நியமா தத்ரூபம். நைட்டிக பிரம்மச்சாரினா அவனுக்கு என்ன ரூபம், அந்த நைட்டிக பிரம்மச்சாரி எப்படி அனுஷ்டிக்கணும், என்னென்ன அவனுடைய ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கறத பத்தினா ஒரு நியமங்கள்லாம் இருக்கு. அந்த தத்ரூப அபாவேத்தியா அது இல்லாம இருக்கிறது, அந்த ரூபங்கள் இல்லாம இருக்கிறதுல சாஸ்திரம்னா நியமனம் பட்டிருக்கு. அதாவது விட்டு இருக்க கூடாது, நேற்றிக பிரம்மச்சாரின்னு கல்யாணமே பண்ணிக்க கூடாது, ஜென்மம் முழுக்க பிரம்மச்சாரியாவே தபஸ் பண்ணிட்டு இருக்கணும், அந்த கல்யாணம் பண்ணிக்கணும், சம்சாரியா மாறணும், குழந்தை பெற்றுக்கணும், இந்த சுகம் அனுபவிக்கணும், அந்த மாதிரி சிந்தனையே வரக்கூடாது. முழுக்க முழுக்க முழுக்க பகவத் தியானம் உண்டுதான் இருக்கணும். அதனால தத்ரூப அபாவேத்யா நியமா, அவருடைய வேஷங்கள் நைட்டிகாதிக்கெல்லாம் என்ன தர்மம் இருக்கோ, என்ன வேஷம் இருக்கோ, அவைகளெல்லாம் விடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், விட்டுட்டான்னாக்கா அவன் நைட்டிக பிரம்மச்சாரியா இல்லை, அதனால அவன் யோகத்தை அனுஷ்டிக்க முடியாது, பக்தி யோகத்தை அவனால அனுஷ்டிக்கவே முடியாது. எவ்வளவு அவன் பரிசிரமப்பட்டாலும் அவனால இதை அனுஷ்டிக்க முடியாது. என்ன காரணம், என்ன காரணம்னாக்கா இதுதான் சாஸ்திரம் நியமிச்சிருக்கு, இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு நியமம் இருக்கு. அந்த நியமத்தை ஒத்த மீறிட்டான்னாக்கா, நியமத்தை மீறிட்டான்னாக்கா அது எவ்வளவு இது அசிங்கம். முதல்ல சாஸ்திரத்தை விட்டுருங்க, லோகம் எப்படி துவேஷிக்கும், எப்படி துச்சமா பார்க்கும், அவளை துச்சமா பார்க்கும். நாம எல்லாரும் ரொம்ப கௌரவமான வாழ், ஒரு சிவகிட்டவாள் எப்படி இருக்கணுமோ அப்படி நாம இருக்கோம், அதை மீறி நாம தவறு பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, அப்ப லோகம் நம்மளை தூஷிக்குமே. சாஸ்திரம் தூஷிக்கிறது பின்னாடி பலன் வச்சு, ஆனால் லோகம் தூஷிக்கிறது அப்பப்பவே, அப்பப்பவே லோகம் நம்மளை தூஷிக்கும். நீ மனுஷனா பிரமாணம் சொல்ற, அப்பியம் ஜீவிதம் ஜஹ்யாம் என் ஜீவனத்தை கூட நான் விட்டுடுவேன், ஒன்ன விட்டுடுவேன், உன்ன காட்டுல எனக்கு பிரியமானவன் லக்ஷ்மணன் அவனையும் விட்டுடுவேன். ஆனால் நான் பிரதிஜை பண்ணிட்டேன்னாக்கா அதை விடவே மாட்டேன், உன்னையே விட்டுடுவேன், லக்ஷ்மணனையும் விட்டுடுவேன், என் ஜீவனத்தையும் நான் தியாகம் பண்ணுவேன். ஆனால் ஒரு பிரதிஜை இப்படி இருக்கேன்னு அவன் சங்கல்பிச்சுட்டேன், அத்தமத்திரம் நான் நேரவே மாட்டேன். இதுதான் மகாபுருஷனுடைய லட்சணம். முத நான் வந்து பிரம்மச்சாரியா இருக்கேன், வனப்பிரஸ்தனா இருக்கேன், சன்னியாசியா இருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தம் பண்ணினான்னாக்கா, அவன் தப்பு பண்ணிட்டான்னாக்கா லோகம் தோஷிக்கும். இதுக்கு முதல்ல பயப்படணும். தமிழ்ல சொல்லுவா பாருங்க, உளவாய மூணு நாளும் ஊர்வாய மூட முடியுமா, உளவாயினாக்க சாதம் பண்ற மூலம் தலிக்க பண்றவன், சாதம் பண்ற வெங்கலத்தம், அந்த வெங்கலத்தை மூடி வைக்கலாம் வழிய கூடாதுன்னு அது கூட தள்ளிடும், ஆனால் ஊர்வாய மூடவே இருக்காது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னாக்க அதுதான் தூஷிப்பா. நேர பிரத்யட்சமா நம்ம பாக்குறோம், எல்லாரும் யார் என்ன தப்பு பண்றா அதை பாக்குறதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. நம்ம என்ன தப்பு பண்றோம் யாரும் பாக்கறது இல்ல, பொத்தியா என்ன தப்பு பண்றான்னு பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட எதுக்கு நாம மாட்டிக்கணும், இது லௌகிகமான விஷயம், வைதிகமான விஷயம், சாஸ்திர சம்பந்தமான விஷயத்தை நம்ம மீறக்கூடாது. சாஸ்திரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா, அத்த மீறி ஒருத்தன் பண்ணினான்னாக்கா அது பாபம் இல்லையா? இது ரெண்டாவது தூஷணம். மூணாவது என்ன? எதுக்குமே அவனுக்கு சம்ஸ்காரமே போயிடுறது, எதுலையுமே அவன் யோக்கியதை இல்லாம போயிடுவான், தகுதி இல்லாம போயிடுவான், தகுதி இல்லாம போயிடுவான். எங்க மாமனார் 80 இருந்தது, அதுல ஒருத்தர் வந்து பெரிய பண்ண ஒருத்தர் இருந்த வைதிகமா பண்றவன். நான் என்ன பண்ணேன், அந்த சமயத்துல நான் பொதுவா பிரச்சாரம் எடுத்துட்டு சாப்பிடுறேன், அதே பண்றதுக்கு சாப்பிடுறேன். ஆனா எங்க அப்பா சாத்தம், எங்க மாமனாருடைய 80 அன்னைக்கு எங்க தோப்பனார் சாத்தம். அதனால அந்த ஒரு வாரம் 10 நாட்கள்னா ஒரு பட்சமே நான் வந்து சாப்பிட மாட்டேன், யாராவது சொல்ல மாட்டேன். ஆசிரமத்துக்கே போனா கூட ஆண்டவனுக்கு பண்றதுல சாப்பிட்டு வந்துருவேன், வெளில சொல்ல மாட்டேன். ஏன்னா 4 பேர் ரொம்ப அதிகமா தொட வேண்டாம் அப்படின்னு. இங்க நான் சாப்பிடல. அந்த பரிசாரம் என்ன பண்ண, எங்கிட்ட வந்த ரொம்ப காரியமா, நான் வாய்ப்புச்சு தான் இருக்கேன், இப்பய போல எங்கிட்ட வந்த ஒண்ணு இல்ல, தலைகள்லாம் பண்றேன், எனக்கு அவகாசமே இல்லை, சந்தியாகமே நான் பண்றது இல்ல, ஏதோ காயத்ரியாவது நான் மனசுக்குள்ள ஜபிச்சுட்டு இருக்கேன், அதான் நான் முணமாக்குறேன். எங்கிட்ட இருக்கணும் அதை நீ சொன்ன, இது சந்தியாகம் பண்ணாம ஒருத்தன் தலைய பண்ணிட்டோ, அது சாச்சாங்கக்கா, அது சாப்பிட்டோம்னாக்க பாப்பம் இல்லையா? ஏதோ 10 காயத்ரி வரும், ஆச்சமனம் பண்ணிட்டு, சங்கல்பம் பண்ணிட்டு, புரோக்ஷணம் பண்ணிட்டு, அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு, திருப்பி ஒரு பிராணாயாமம் பண்ணி, இந்த மாதிரி 10 காயத்ரி பண்றேன்னுட்டு காயத்ரி ஆவாகனம் பண்ணி, அதன் பிறகு காயத்ரி ஜபம் 10 பண்ணிட்டு, ஒரு உபஸ்தானத்தை பண்ணிட்டு, ஆசமனம் பண்ணிட்டோம்ட்டு சந்தியாரம் கொடுத்தே 5 நிமிஷம் ஆகுமா 10 நிமிஷம் ஆகுமா? அதை பண்ணாலும் இங்க சொல்லிட்டே இருக்க, சந்தியாஹீன அசுசிஹி அனர்ஹ சர்வ கர்மசு, எந்த வைத்திய கர்மாவும் அனுட்டிக்க கூடாது. சந்தியாவதனம் பண்ணிட்டு தான் இது வந்தாலும் போகணும், நமக்கு திருட்டு வருது. ஒருத்தருக்கு குழந்தை, என் பொண்ணுக்கு பேரம் பிறந்தா, என் பெரிய பொண்ணுக்கு 2 பேத்தி பிறந்தா, 3 நாள் திருட்டு, 4வது நாள் நான் வந்து புனல் போடுவோம், அப்ப கூட பாருப்போம், பார்த்தாலும் 6 நாளைக்கு அப்புறம் தான் தீர்த்தமாட்டோம், 8 மணிக்கு. அப்ப தீர்த்தமாட்டிட்டு அந்த பழைய பொருளோடைய சந்தியாவதனம் பண்ணிட்டோம், ஏன்னா சந்தியா காலம் போயிடுறது, அதை பண்ணிட்டு அதன் பிறகு புனல் போடணும், அதன் பிறகுதான் அஷ்டாட்சரம், துவயம், சரஸ்லோகம், ஆதார சக்தி, அப்புறம் கேசவாயுதப்பணம், அது கேசவாத இல்லை காண்டர்ஷி தப்பணார்கள், தேவரிஷி காண்டர்ஷி தப்பணம், பிரம்மயம், வசனிப்பேரணும், இதெல்லாம் ஏன்னா அந்த சந்தியாவதனம் முக்கியம் தெளிவா வச்சிருக்கா, அதனால அதுதான் பிரதானம். அதனால அது மீறக்கூடாது. நியமாது தத்ரூப அபாவேந்தியாக நியமா, இந்த மாதிரிதான் பண்ணணும், இதை விட்டுட்டு மீறி போய் எதுவும் பண்ணக்கூடாது. இப்படின்னுட்டு சூத்திரக்கார தர்மசாஸ்திரக்கார இவன்லாம் நியமிச்சுட்டு போயிருக்கா. அத கணக்க ஒருத்த மீறிட்டான்னாக்கா அவனுக்கு சாதாரண கர்மாலேயே அதிகாரம் இல்லை, அப்படி இருக்கச்சே பிரம்ம வித்தியால அதிகாரம் வருமா? பிரம்ம வித்தியால அதிகாரம் இருக்க வரவே வராது. இது சொல்ற பூதசித்து அதத்மாவா, அதாவது பிரஷ்டனா ஆக மாட்டான். ஏன்? தத்ரூப அபாவேதியா நியமா, அந்த வர்ணாசிரம தர்மம் இருக்கே அந்த தர்மத்துக்கு அபாவமே வரக்கூடாது அப்படின்னு நியமிச்சுட்டு சாஸ்திரம். அந்த நியமத்தை மீறிட்டான்னாக்கா அவனுக்கு பதிதனா போயிடணும் அவன், அதனால அவனுக்கு அத்தியானம் வராது. இது ஜெய்மினே இருப்பி, ஜெய்மினி மனுஷியே துண்ட ஆச்சாரியர் சிஷ்யர் கொண்டாட்ட, என்ன அழகா இருப்பாங்க, ஆச்சாரியர் சிஷ்யர் கொண்டாட்ட, அதாவது ஜெய்மினி கூட வந்துட்டாருன்னு சம்வாதத்தை காமிக்கிறார். இங்க தேவனவரின் சிஷ்யன் அவரே சொல்ற. அதனால இந்த மாதிரி யாரும் பொதித்தாளா இருக்கக்கூடாது, தன்னுடைய தர்மத்தை விட்டு வழி நிற்க கூடாது. அவன் அவசியம் எல்லாத்தையும் பண்ணித்தான் அந்தந்த வர்ணம் அந்தந்த ஆசிரமங்கள் அந்த தர்மத்தை அவசியம் அனுப்பிச்சே ஆகணும். இது ஜெயமணி மகர்ஷிக்கும் திருவள்ளம் முகப்பா இருக்கு. உத்தமர் சுவாமி கிட்ட அவர் சென்னையில இருந்து அவருக்கு ஆச்சாரியர் கொழையாளர் சுவாமி அவர் காஞ்சிபுரத்தில் இருந்து அந்த சமயத்துல சில சிஷ்யால் போய் சரிச்சார் உத்தமர் சுவாமி கிட்ட. நாங்கெல்லாம் கலட்சேபம் உட்காந்துட்டு அப்படியா ஏடா உத்தமர் சுவாமிக்கு தனியில் என்ன பண்ணிருச்சிக்கோ இல்ல சுவாமி தனியில் சொல்ல வேண்டாம் கோழியாளர் சுவாமி தனியில் சொன்னாலே போறோம் அப்படின்னு சாச்சுட்டே. அதாவது கோழியாளர் சுவாமிக்கே சொல்றாருதா அதெல்லாம் கூடாது. யார்கிட்ட நீங்க காலட்சேபம் பண்றீங்களோ அவ தனியும் சொல்லாம அது காலட்சேபம் பண்ணக்கூடாது. அதனால அவர் தனியும் சொல்லணும் நான் எழுதி தரேன் அப்படின்னு தன் சிஷ்யருக்கு ஆச்சாரியர் தனியும் எழுதி கொடுத்தார். அற்புதமான தனியன் அற்புதம் எஸ் விக்ராந்தம் வேதவீதி விசோதனே அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்தியே வீரராகவன் அப்படின்னு தனியம் ஆச்சாரியர் சிஷ்யருக்கு எழுதி கொடுக்கிறார். என்ன அழகா இருக்கு பாருங்க. அதாவது அற்புதம் எஸ் விக்ராந்தம் அவருடைய பரந்திருக்கிற ஞானம் எதுல வேதவீதி விசோதனை வேத மார்க்கத்தை சோதனம் பண்றதுல விசேஷமா சோதிக்கிறதுல நன்னா வாக்கியார்த்தம் பண்றதுல விசாரம் பண்றதுல நிர்ணயம் பண்றதுல அற்புதமா யாருக்கு விக்ராந்தம் அபிச்சிருக்கிறதோ ஞானம் அப்படிப்பட்டவரை அபரம் நிகமாந்தாரியம் அபிநவதேசிங்கிறது கொடுத்தாங்க சுவாமிக்கு. அதனால அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்தியே வீரராகவன் அப்படின்னு சிஷ்யருக்கு ஆச்சாரியர் எழுந்தார். அந்த மாதிரி இங்க ஜெய்மினிய கொண்டாடுற ஜெய்மினி கூட ஒத்துருக்கார் பாருங்க ஜெய்மினே. அதனால பிரம்ம வித்தியைங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா மோட்ச சாதனம் அதுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு. அவாவ ஆசிரமங்களை கண்டிப்பா ரட்சிக்கணும், அவாவ வர்ண தர்மங்களை ரட்சிக்கணும், ஆட்சவ தர்மங்களை ரட்சிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டாக்க அவன் பதிதனா போயிடுவான். அதனால இங்க வந்து பிரம்ம வித்தியில அவளுக்கெல்லாம் பதிதனாளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத சொன்ன. அதன் பிறகு மேல ஒரு கேள்வி வருது. நீ ஜெயமணியை பத்தி சொன்னீங்க, ஜெயமணி மகர்ஷிக்கு அவரு கூட நைட்டிக பிரம்மச்சாரிகள்லாம் தப்பு பண்ணிட்டாக்கா, அவளுக்கெல்லாம் பிராயசித்தம் இருக்கு, எங்க சொல்லிருக்கேன் எங்க சொல்லிருக்கேக்கா அந்த இதுல சொல்லிருக்கேன் அந்த பூர்ணிமாம் செய்யல ஆறாவது அதிகாரத்துல அத்தியாயத்துல சொல்லிருக்கேன். அவன் என்ன சொன்ன, அவக்கு இருநி பசஸ்து தத்வது ஒரு பிரம்மச்சாரி இருக்கான், அவன் வந்து தவறிட்டான், ஏதோ ஏதோ அசிங்கமா நடந்து விட்டான், தர்ம அதிக்கமான பண்ணிவிட்டான், நிஜமா நடந்து விட்டான். அவளுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கழுதை கழுதையை வச்சுட்டு ஏதாவது யாகம் பண்ணணும் அது சொல்லிருக்கு. இப்ப அந்த பிராயசத்தை இருக்கு சொல்லியோ அது கூட அவக்கு இருந்தி பசுத்த அவக்கு இருந்தா இந்த தோஷம் இந்த மாதிரி பண்ணுவேன். அவன் வந்து லௌகிக அக்னியில பண்ணணும், பிரம்மச்சாரிக்க லௌகிக அக்னி தானே, வைதிக அக்னி கிடையாது, லௌகிக அக்னி தான் இருக்கு. அதனால இவன் வந்து அவக்கீர பசித்து தத்துவது இந்த மாதிரி லௌகிக அக்னியில பண்ணட்டும் உபநயன அக்னி மாதிரின்னு சொல்லிருக்காங்க. அதனால ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை வந்து ஒருத்தன் வழிவிட்டான்னா கூட அவனுக்கு தான் பிராயசித்தன் இருக்கேன். ஜெமினியா சொல்ற கேளு, அதனால இவன் பண்ணட்டுமே, பிராயசித்த அனுப்பிச்சுட்டு இவன் பிரம்மகத்தியை அனுப்பிக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் பண்றான் பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறார், அதற்கு சமாதானம் சேர்க்கிறார். நசாதிகாரிக்கம் அப்படி பதனானுமானாத் தத யோகாத். இங்க பாரு, ஆதிகாரிக்கம் அப்படி அந்த ஆறாவது அத்தியாயத்துக்கு அதிகார அத்தியாயம் பேர் இமாம் செய்யல. அந்த ஆதிகாரிக்கம் அப்படி அதிகார அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட பிராயசித்தம் கூட இங்க வராது, இங்க கூடாது, இங்க பண்ணக்கூடாது, வராது. ஏன் அப்படின்னாக்க, பதன அனுமான, பதனம்னா பதிதம்னு அர்த்தம், அனுமானாத்துனாக்கா என்ன அர்த்தம், ஸ்மிருதி அப்படின்னு அர்த்தம். வேதம்னாக்க பிரத்யக்ஷமா சொல்லும், அனுமானம்னாக்க ரிஷிகள்லாம் என்ன பண்ற, வேதத்தை நேர பார்க்கிற, அனைத்து வேதத்தையும் பார்த்து அதுல நமக்கு தேவையானது மாத்திரம் சங்கரிச்சு ஸ்மிருதி நினைச்சு நினைச்சு சொல்ற, அதனால ஊகிச்சு சொல்ற அனுமானம்னு அர்த்தம். அதனால பதன அனுமான இவன் பதிதன் அப்படின்னுட்டு ஸ்மிருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது இவன் பதிதன், பதிதனா போயிடுவே, இது இந்த பிராயசித்தம் வராது, அது வரவே வராது. ஏன்னா அவெல்லாம் பிரஷ்டால போயிட்டா, இங்க சொல்லி சொல்றது இங்க அப்படின்னாக்கா இது வந்து உபநயன அர்த்தம். சாதாரணமான மார்க்கம் பார்த்தோம், நாமெல்லாம் என்ன பண்றோம், உபநயனம் பண்ணிட்டோம், உபநயனம் பண்ணிச்ச நைட்டிக பிரம்மச்சாரி உபநயனம் பண்ணோம், உபநயனம் பண்ணிட்டு வேதாத்தியானம் பண்ணணும். இப்ப அதெல்லாம் இல்ல, முடியறது இல்லை, ஏதோ உபயோகமா பண்ற, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான், குழந்தை பெற்றுக்கிறான், இந்த கிரமம் தான். முதல் சாதாரண ஒரு குமாரன், அப்புறம் உபநயனம், அதன் பிறகு விவாகிதன், இப்படி கிரமம் போறது. அதனால இத வந்து உபகுர்வானன் பேர், உபகுர்வானன்ட்டு இந்த உபநயதன் இருக்கானே உனக்கு பேர் உபகுர்வானன், உபகுர்வான் இப்ப பிரம்மச்சாரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கல்யாணம் பண்ணிருக்கும், அவனுக்குதான் அந்த பிராயசித்தம்லாம் சொல்றது. ஆனால் நைஷ்டிகன் சொல்றது என்ன அர்த்தம், என் ஜன்மா முழுக்க நான் இப்படியே இருப்பேன், நான் வந்து பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் அப்படின்னு பண்றது. அதனால அவனுக்கு இந்த இதுவே வராது, பிராயசித்தோட நான் நைட்டிக பிரம்மச்சாரியாவே இருப்பேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொத்த வழிவிட்டான்னு தப்ப பண்ணிட்டான்னாக்க அவனுக்கு பிராயசித்தமே கிடையாது. ஆறு கூட நைஷ்டிகம் தர்மம் எஸ்து பிரச்சபதே த்விஜா பிராயசித்தம் ந பசியாமி ஏன சுத்தியே ச ஆத்மா, ஆத்மஹா தன்னையே அழிச்சுட்டான். என்ன நைட்டிக தர்மத்தை நான் அனுட்டிக்கிறேன் அப்படின்னு ஆர்வம், அதை வந்து சங்கல்பிச்சுட்டு வரலாம். நைட்டிக தர்மத்தை ஆர்வுடன் ஏத்துனவன் சங்கல்பிச்சுட்டு அதை ஏத்து பண்றவன், அவன் அப்படிப்பட்ட துஜா பிராமணன். எஸ்து பிரச்சேவத்தை சவணம்னாக்க என்ன அர்த்தம், நழுவுறதுன்னு, பிரச்சேவதைனாக்கா செத்தமா பண்ணிவிடலாம், அநியாயமா பண்ணிவிடலாம், ரொம்ப நீச்சமான பண்ணிவிடலாம். அந்த மாதிரி ஒரு நைட்டிக பிரம்மச்சாரிய வந்துட்டு ஒரு சபதம் பண்ணிட்டு இருக்கான், நான் எப்பொழுதும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். அந்த பிரம்மச்சாரிய வருத்தத்தை விட்டுட்டு இவன் போகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறான். அப்படி பண்ணினான்னாக்கா அது விசேஷமா பண்ணினாக்கா அவனுக்கு பிராயசித்தம் அபசியாமி, அவனுக்கு பிராயசித்தமே கிடையாது. அக்னிபுராணம் சொல்றதா, ஏன சுத்தியே எந்த பிராயசித்தம் இருந்தாலும் சுத்தி அடைவானோ அம்சா ஆத்மஹா, அவன் தன்னையே அழிச்சிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு பிராயசித்தமே கிடையாது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால நீங்க சொன்னீங்களே இப்போ அந்த இது கழுத இதை வச்சுன்னு பண்றது அப்படின்னா அதெல்லாம் சாதாரண பிரம்மச்சாரி, அவன் தப்பு பண்ணா அவனுக்குதான் சொல்லப்பட்டு, எல்லாருக்கும் சொல்லப்படல, எல்லாருக்கும் சொல்லப்படாது. நேற்று பிரம்மச்சாரி சன்னியாசிக்கு கொடை கிடையவே கிடையாது, சன்னியாசிக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல சேரங்கத்துல இருந்து ஒரு சிவேஷ்டவன் என்னாச்சாரி சம்பிரதாயம் அவங்க மலையில வந்து செய்ய மலையில செய்த பாவம் இங்க ஏதோ தகுதார் வந்து அவர் தள்ளிவிட்டார், இன்னும் இருக்கக்கூடாதுன்னு தள்ளி அமைச்சிட்டார். பாவம் அரியணும் அது சிறச்சிருக்கு. அவ பிள்ளைகள்லாம் இருந்தா இப்பயும் இருக்கிற அவர் பிள்ளை அந்த சுவாமி ஆத்து உள்ளவர் கூடாது, எங்கேயும் போக கூடாது, எங்கேயோ திருந்து திருத்தந்து எங்கேயோ சுத்திருப்பார், ஒண்ணுமே வழி இல்ல. நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு பிக்ஷன் பாவம், எவ்வளவு கஷ்டம் அது. இதெல்லாம் நடந்திருக்க 30 வருஷம் முன்னாடி. அதனால இந்த மாதிரி அவர் பாருங்க, அவர் ஏன் தள்ளிட்டா எனக்கு வழி இல்லை அப்படின்னு உட்கார்ந்து தன் பிள்ளை அதுல போய் உட்காந்துருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணல. சன்னியாசம் வாங்கிட்டோம், அதை எதுக்கு விடணும், அதை விடக்கூடாது அப்படின்னு கடைசி பரியந்தம் ஒழுங்கா தேர், கடைசி பரியந்தம் ஒழுங்கா ஆசிரமத்தை விடாம இருந்தார். இதுதான் சரி. அவர் தப்பு பண்ணியிருந்தாருனாக்கா லோகம் எப்படி தூஷிச்சிருக்கும், சாஸ்திரமும் தூஷிக்குமே, அது கிடையாது. அது மாதிரி அவர் பண்ணல, அந்த மாதிரி நடந்துக்கணும். இது இரண்டாவது சூத்திரத்தினுடைய அர்த்தம். மூணாவது சூத்திரம் சில பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி நைஷ்டிகாதிகள்லாம் பிரம்மச்சரியத்திலிருந்து நழுவிடுறது அப்படின்றது உபபாதகம் தான். உபபாதகமாக இருந்ததுனாக்க அதுக்கு பிராயசித்தம் உண்டு அப்படின்னு சொல்ற. அது எப்படின்னாக்கா சில பேர் வந்து இதை குடிக்கிறான், கல்லாம் குடிக்கிறா பாருங்க, அதெல்லாம் மகா பாபமா சொல்றது. கல்லு குடிக்கூடாது, சூதாடக்கூடாது எப்படின்னா நிறைய சொல்றது. இதெல்லாம் உபபாதகிறது. இப்ப கல்லு குடிச்சாக்கா சூதாட்டம் ஆடினாக்கா அதெல்லாம் உபபாதகிறது, அதுக்கெல்லாம் பிராயசத்தம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கு கௌதம தர்மசூத்திரம் சொல்றது. உத்தரேஷம் செய்தது அவிரோதி அப்படின்றது. அதாவது குருகுலவாசிக்கு எது சொல்லப்பட்டதோ அது அவனுடைய ஆசிரமத்துக்கு முரண்படாதது. அதனால எப்படியா இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரிகள்னா அவ தர்மங்களை சொல்ல ஆரம்பிச்சு அவ இந்த மாதிரி குடியெல்லாம் குடிக்கூடாது, மதுவெல்லாம் குடிக்கூடாது அப்படின்லாம் சொல்ற. அது மாதிரி நைட்டிகார் கிரகஸ்தார் இவாளை பத்தின்னு சொல்ற. பிரம்மச்சாரிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் விரோதம் இல்லாமல் இருக்குமோ அது அவளுக்கும் உண்டு. சாதாரண பிரம்மச்சாரியோ நைட்டிக பிரம்மச்சாரியோ ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி குடி கொடுக்க கூடாது, கண்ணு குடிக்க கூடாது, சூதாட்டம் கூடாது. அப்போ அந்த கல்லு குடிச்சுட்டாங்க அதுக்கு பிராயசித்தம், அப்ப ரெண்டு பேருக்கும் பிராயசித்தம் உண்டு தானே அர்த்தம். அது மாதிரிதான் இது. அவன் ரொம்ப நேட்டிக பிரம்மச்சாரியா இருந்து மொத்தம் தப்பு பண்ணிட்டான்னாக்க அப்ப அவன் வந்து பிராயசித்தம் பண்ணலாம். இந்த உபபாதகம் தான். அதனால பிரம்மச்சரியம் தவறினாலும் யாருமே குடிக்கூடாது, பிரம்மச்சாரியும் குடிக்க கூடாது, கிரஸ்தனும் குடிக்க கூடாது, அப்போ வானப்பிரசன சன்னியாசியும் கேட்கவே வேண்டாம். அதனால நீ வாழ்க்கலாம், அதுதான் கூடாது. ஆனால் அதெல்லாம் அவ்வளவு பாதுகாப்பான், அதுக்கு எப்படி பிராயசித்தம் உண்டோ அந்த மாதிரிதான் பிரம்மச்சரியத்தை நறிவிட்டாலும் பிராயசித்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி உபபூர்ணமதி பாவன் அசனவது ததுக்தம் அப்படின்னு சொல்றான். ஏகே சில ஆச்சாரியார் உபபூர்ணமதி, இது உபபூர்வந்தான், உபபூர்வந்தான். உபபூர்வம்னா என்ன அர்த்தம்? உபபாதகம், பாதகம். அதுக்கு முன்னாடி மகாபாதகம் இல்ல, உபன்னு தான் சேர்த்துக்கணும். உபபாதகம் அப்படின்னு அர்த்தம். உபங்கிறத முன்னாடி உடைய பாதகம், உபபாதகம், உபபூர்வம் அப்படின்னு. ஏகே ஆச்சாரியா, சில ஆச்சாரியான்னு சொல்றாங்க. அதனால பாவம் அப்படி பிராயசித்தசிய பாவம், பாவம் இருக்கிறது அர்த்தம். பிராயசித்தத்துடைய இருப்பு, பிராயசித்தம் கூட ஒன்றிய வாழ்க்கை அப்படின்னுட்டு சில ஆச்சாரியர் சொல்றார். அது எப்படி? அசனவத்து, அசனம்னா சாப்பிடுறது. என்ன சாப்பிடுறது? மத்தியபானம், கல் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கே, அதுக்கு எப்படி பிராயசித்தம் உண்டோ அந்த மாதிரி இது. ததுக்தம் கௌதமன் சொல்ற உத்தரேஷாம்ச ஏது பதிலோதி, பிரம்மச்சாரி தர்மத்தெல்லாம் சொன்ன சொல்லிட்டு கல் குடிக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அத்தை பண்ணக்கூடாது இப்படின்லாம் சொன்ன. இது உத்தரேஷம், நேட்டிக பிரம்மச்சாரிக்கோ வானப்பிரசனுக்கோ சன்னியாசிக்கோ இவாருக்கோ இது அவிரோதி, இதெல்லாம் பண்ணக்கூடாது, கல்லெல்லாம் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்லு குடிச்சாக்க பிராயசித்தம் இருக்கு, உபபாதகம், உபபாதகமா போயிடவே அதுக்கு பிராயசித்தம் இருக்கு. அந்த மாதிரிதான் நைட்டிக பிரம்மச்சாரிக்கும் பிரம்மச்சரியத்துல தவறிட்டாங்க, அவனுக்கும் பிராயசித்தம் உண்டு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிச்சான். உபபூர்ணமபீத்யேகே பாவம் அசனவத் ததுக்தம், ததுக்தம் அது சொல்லப்பட்டது, கௌதம தர்மசூத்திரத்துல சொல்லப்பட்டது. அதனால இது உபபாதகம் தான். உபபாதகமாக இருக்கிறதுனால சாதாரண பிரம்மச்சாரிக்கு என்ன பிராயசித்தமோ பிரம்மச்சரியத்தை தழுவிட்டாக்கா, அது மாதிரி நைட்டிக பிரம்மச்சாரிக்கும் உண்டு அப்படின்னுட்டு ஆட்சேபிச்சான். அதுக்கு சமாதானம் சொல்றேன், பகிஸ்து உபயதாபி ஸ்மிருதே ஆச்சாராச்ச தூ அப்படின்றதுனால அவ சொன்னாலும் சில ஆச்சாரியா இதை உபபாதகம்னுட்டு, அந்த உபபாதகம் தப்பு. அல்லது நீ சொன்னதே தப்பு, நீ சொன்னதே தப்பு. இந்த நைட்டிக பிரம்மச்சாரி இருக்காளே இவன் உபபாதகமா பண்ணாலும் மகாபாதகமா பண்ணாலும் உபயதாபி, உபயதான்னாக்க ரெண்டு பக்கமும் நடத்தும், ரெண்டு விதத்திலையும் உபபாதகமாக சொல்லிக்கோ அல்லது மகாபாதகமாக சொல்லிக்கோ. எப்படி சொன்னாலும் பகிஹி பகிர் பூதா ஏத, அவன் வெளியில தான் இருக்கும். பிரம்ம வித்யா அதிகாரிகள் இருக்காளே மகான்கள் மகாத்மாக்கள், அவளுடைய கோஷ்டிக்கு வெளியில தான் பார்க்கணும், இவன் உள்ள வரவே கூடாது. பிரம்ம வித்தியில இவாளுக்கு அதிகாரமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ஸ்மிருதே, ஸ்மிருதி ஸ்மிருதி என்ன ஏற்கனவே பார்த்தோம், ஆதோடு நேற்றிகம் தர்மம் எஸ்துத்தே நரக விஜக பிராயசித்தன் பசியாமி ஏன சுத்திய ச ஆத்மா அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். அதே மாதிரி நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. அந்த ஸ்மிருதி வசனங்கள்லாம் என்ன சொல்றது? எனக்கு பிராயசித்தோன்றதே கிடையாது, எவ்வளவு இது பண்ணாலும் சரி பிராயசித்தமே கிடையாது. நீ உபபாதகமா இருந்தானா மகாபாதகமா இருந்தா, ரெண்டு பட்சமாகவும் சாதுக்களுடைய கோஷ்டி இருக்குது, அந்த கோஷ்டி உள்ளேயே இருக்காது. சாதுக்கள் யாரு? பாஷகார சாக்கிற சாதவோ சாதவோ பரித்திரான சாதுனாம இருக்கும், அதுக்கு வியாக்கியானம் பண்ற சிவாசத்துல வச்சாங்க, சாதவோகி உபாசகாக அப்படிங்கிற சாதுக்கள் யாரு? பிரம்ம உபாசகர். பகவான் தியானம் பண்றவா, பக்தியா உங்கள் அவளுடைய கோட்டையிலேயே சேர முடியாது. கோட்டையிலேயே சேர முடியாதுன்னு அவ பக்கத்திலேயே போக முடியாதுன்னு எப்படி தியானத்தை பண்ண முடியும்? பக்தி யோகத்தை அனுப்பிக்கவே முடியாது. இது ஸ்மிருதே பதி தான் சொல்லிடுச்சு. ஸ்மிருதி பதி தான் சொல்லிடுச்சுனாக்க அதுக்கு மேல அவளுக்கு அந்த கேள்வியே கிடையாது. ஏன்னா அங்க வாக்கியமே இருக்கு, பசியாமல் பாரசித்தத்தை நான் பார்க்கவே இல்லை, கிடையவே கிடையாது. அது மட்டுமா, ஆச்சாரம் ஆச்சாரம் இருக்கு. என்ன ஆச்சாரம்? நேஷ்டிகாதி பிரஷ்டால் இருக்கா பாருங்க, அவ பாரசித்தை ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கூட அவளெல்லாம் தள்ளிடுவாய்மா, பிரசித்தம் பண்ணிருப்பா, ஆனாலும் கெட்ட நெருங்க விட மாட்டா. சாப்பிடுறது சாப்பிடுறதுன்றது எதுக்கு? கேவலம் தேக யாத்திரைக்கோசரம். நம்ம இருக்கிற பரியந்தம் நல்லா இருக்கணும், புஷ்டியோட இருக்கணும், நல்லா பிரமாண தியானம் பண்ணணும். அதுக்கோசரம் நம்ம என்ன பண்றோம்? நல்லா சாப்பிடுறோம். ஆனா நம்ம நல்லா அது சாப்பிடறோம், அது சாப்பிடுறதுன்றது தேக யாத்திரைக்கோசரம் உண்டுதான் அப்படின்னு சொல்றோம். அதுல கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிட மாட்டார். ஏன்னாக்க இவன் பிரஷ்டன். ஒரு ஸ்லோகமே உண்டு, கர்ம செண்டாளனை காட்டணும் ஜாதி செண்டாள உத்தமாக. உன வந்து கர்ம செண்டாள ஜாதி செண்டாள உத்தமாக ஒரு ஸ்லோகம், உனக்கு ஸ்லோகம் வந்துடுச்சு. மொத்தம் கர்மா விட்டுட்டான், கர்மா விட்டுட்டான். நான் பிராமணன், நான் என்ன பண்ணணும்? கர்த்தாவையிருந்து சித்தா பண்ணணும், சந்தியாவனம் பண்ணணும், மாத்தியானம் பண்ணணும், ஆராதனம் பண்ணணும். இந்த கிரமம் தான் எனக்கெல்லாம் விதிக்கப்பட்டது. அது அத்தனையும் நான் விட்டுட்டு ஒரு பிராத்திய மாதிரி நான் இருந்தேன்னாக்க நான் அப்ப என்ன ஆகும்? கர்மச்சண்டாளன். நான் கர்மச்சண்டாளன் நான் போயிடுறேன். ஆனா ஜாத்தியாவே சண்டாளன் அவத்தும் பிறகு நான் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன்? அவன் உத்தமமானவன். ஏன் அவன் உத்தமன் அப்படின்னாக்கா அவன் தர்மத்தை அவன் ஒட்டிக்கிறான். அவன் பசுவை சாப்பிடுவான், பசுமாட்டை சாப்பிடுவான், வேட்டையாடுவான். அவன் குடிக்க மாட்டான், குடிச்சிட்டு சாப்பிடுவான், குடிக்காமலும் சாப்பிடுவான், சாப்பிட்டுட்டும் குடிப்பான், எத்தவனாலும் அவன் பண்ணுவான். ஏன்? அவனுடைய கர்மா அது, அவனுடைய அந்த பொறுப்பு இருக்கே அப்படி கேட்ட மாதிரி அவன் வந்துக்கிறான். அவன் அவன் தர்மத்தை அனுப்பிக்கிறான். அவன் உத்தமன். ஆனா ஒரு பிராமணனாவோ க்ஷத்ரியனாவோ பிறந்துட்டு அவன் தர்மத்தை அவன் அனுப்பிக்கிறேன்னு அவன் ஜாதி செண்டாளனை காட்டிலும் மட்டமான கர்ம செண்டாளனா போயிடுறான். அப்படிப்பட்டவன் போய் மகா பதிதன். அதனால அவனோட சேர்ந்து சாப்பிட மாட்டார். இவா அது சாப்பிட்டனாலே மகா பாபமா சொல்றது. அதனால இது கூடாது, சாப்பிடவே கூடாதுன்னாக்க வேற எதுலையுமே அவனை சேர்த்துக்க மாட்டார். அவனுக்கு பிரம்ம வித்தியைகள்னா உபதேசமே பண்ண மாட்டார், எந்த வித்தையும் உபதேசம் பண்ண மாட்டார். நம்ம ஆச்சாரியெல்லாம் அப்படிதான் இருந்தார். சுவாமின்னா மனுஷான பார்த்த உடனேயே நரணம் பண்ணிடுவேன், எடை போட்டுருவேன், இவன் எப்படிப்பட்டவன், இவனை உள்ள சேர்த்துக்கலாமா கூடாதா? சுவாமிக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சு விட்டோம்னாக்க அதை வச்சுன்னு சுவாமி என்ன பண்ணுவேன்? அவளுக்கு பாடமே சொல்ல மாட்டேன். அதனால வேணாம், ஏதாவது கேட்டா ஆட்டம் அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன், கடவுள்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு தெரிஞ்சவான்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னாக்க சில விஷயங்களை எதிர்பார்க்கணும். ஒரு மனுஷால பார்த்தா சில விஷயங்களை எதிர்பார்க்கணும். அந்த விஷயங்கள் இல்லை என்ன? விலகி போக வேண்டும், விலகி போக வேண்டும். அப்படிப்பட்டவர்களோட சேரக்கூடாது. அரிய விஷயமே ஒண்ணு விஜாபிச்சுக்கிறேன், ஏன்னா வேற யாரையா சொன்னாக்கா தப்பா போயிடும். 2018 ஆண்டவன் திருநாள் திருநாள் வச்சு அப்போ ஒரு 8 மாசம் பெரிய கலகங்கள்லாம் அதே நிறைய பேரை புரிஞ்சிருந்தேன். அவன் எப்படி இருந்தாலும் நம்ம நான் பார்த்தேன். அதுல இருந்து அவகிட்ட நான் விளங்கிட்டேன். இன்னி வரையும் அவகிட்ட அவன் பேசுறான், கேக்குப்புறா, சேவிக்கிறான், ரொம்ப ஆஹா ஓஹோன்றான். என்ன என்ன சொன்னாலும் என்ன பண்றேன்னாக்கா, நான் மகாத்மா இல்லை, அரியன் பிரம்ம பிரம்ம வித்யானிஷ்டன் இல்லை, சாமானிய பிரபன், நீங்கெல்லாம் எப்படி அப்படித்தான் அறியணும், நான் ஒன்னும் பெரிய சுத்தாத்மா இல்லை, ஆத்ம ஞானி இல்லை. ஆனால் அரியனுக்கு அவளை பத்தி ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. அதனால என்ன பண்றேன், விலகிட்டேன், நிறைய விலகி வந்துட்டேன். அரியனுக்கு அவர்கிட்ட பேசணும். சாதாரண அரியன் ஒரு சின்ன அரியன் சிறிய ஞானத்தன் அப்படிப்பட்ட நாராயணனே விலகி போறேன்னாக்கா, மான்கள் எப்படி இருப்பார், சித்தாத்மாக்கள், தபஸ்விகள், மகாயோகிகள், அப்படிப்பட்டவன் கிட்டையே போக மாட்டார், நெருங்க விடமாட்டார், நெருங்கவே விடமாட்டா அவளை, அவள்கிட்ட எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டார். அது ஆச்சாரம் இருக்கு. நம்ம எல்லாம் சேவிச்சுன்னா இருக்கோம். நமக்கே பாருங்க, நம்ம சுவாமிய சுவாமிய சேவிச்சு வரைக்கும் கொள்ள யாரா இருக்கால தெரியாது. சுவாமி கிட்ட நெருங்கி போறதுக்கே பயப்படுவார். அரியனுக்கு பாக்கியம் கிடைச்சது. கடைசி காலத்துல சுவாமி திருவேணிய தொட்டு சுசூஷம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைச்சது. அதுவும் எப்படி, சுவாமி தீர்த்தா மாட்டுட்டேருனாக்கா அவர் அம்சேக பர்யந்தம் அவர் மேலப்படக்கூடாது. அப்படி அந்த மாதிரிலாம் மகன்களை சேவிக்கிறதே ரொம்ப தொல்லதான். அப்படி ஒரு நித்திய சூரிய மாதிரி இருக்கணும் இந்த சுவாமி. மாதிரி சொன்னா தப்பு, சாட்சா நித்திய சூரிய சுவாமி அந்த மாதிரி இருந்துருங்க. இத்த நெருங்கிறதுக்கே பயப்படும். நாமெல்லாம் பரம சாத்விகள், நாமளே நெருங்குறோம், நெருங்கிறதுக்கு பயப்பட்டாக்கா அந்த மாதிரி நீச்சால் போய் கிட்ட வர முடியுமா, பசித்தால் பிரஷ்டால், இதுதான் ஆச்சாரம். ஆகவே மகிஸ்து உபயதாபி ஸ்மிருதே ஆச்சாராச்ச அப்படின்ட்டு இருக்கு. ஆனதுனால இந்த மாதிரி பிரம்ம வித்தியில இப்படிப்பட்ட பதிதாளுக்கு அதிகாரம் வரவே வராது. அடையே இவ்வளவு தூரம் இதை விஜயாபிச்சிருக்கேன், இந்த 4 சூத்திரத்துக்கு 5 நிமிடத்திலேயே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவ்வளவு தூரம் விவரம் பண்ணது இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே தெரிஞ்சாலும் அடையே வந்து இன்னும் விவரணமா தெரிஞ்சுட்டு அத அனுஷ்டானத்துல நீங்க எல்லாம் கொண்டு வரணும். நம்ம சம்பிரதாயத்துல பாகவத விசாரம் கூடாது. நம்ம தர்மங்களை நாம விடக்கூடாது. புருஷாலோ ஸ்திரீகளோ யாரா இருந்தாலும் சரி, அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம நடந்துக்கிறோம். அதுக்கோசரம் தான் இவ்வளவு தூரம் அடைய விஜாபிச்சிருக்கேன். அதிகமா சொல்லியிருந்தாக்கா கிருபை கூர்ந்து க்ஷமித்து விடணும். ஆனால் இந்த விஷயம், இது ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம், இது அதை நாம எல்லாரும் ஒட்டிக்கணும். அதுக்கோசமே இவ்வளவு தூரம் ஞாபகச்சிருந்தேன். அதனால பிரம்ம வித்தியில பதிதாருக்கு நேற்றிக பிரம்மச்சாரியோ வானப்பிரஸ்தரோ அல்லது சன்னியாசியோ அவன் பதிதாரா பிரஷ்டாலா தன்னுடைய தர்மங்கள் இருந்து நிறைவு போயிட்டான்னாக்கா, கீழே விழுந்துட்டாக்கா, தவறிச்சுட்டாக்கா, அவளுக்கு பிரம்ம வித்தியில சம்பாத்தனா அதிகாரமே கிடையாது அப்படிங்கறத இந்த அதிகரணத்தினால 4 சூத்திரங்களினால 4 ஸ்லோகங்களினால அற்புதமான ஆச்சாரியா சுவாதிச்சா அதை அறிய சித்திரிய ஞானத்தின் உண்மையிலேயே தன்னடக்கம் இல்லை. தேவரையெல்லாம் பகிர்ந்தடைய தோஷங்களை க்ஷமிக்கணும். அதிகாரிகளாக பேசியிருந்தாக்கா கவிதா கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ.